மல்லிக முட்டு கூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே காத்து அள்ளிருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்ல பாய் போடு காத்து சூடு ஏத்துது ஒத்தி வச்ச மல்லிகம் மொட்டு புத்துருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப ஆளானதே